ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ வராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ முகுந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ பத்மநாப குரவே நமஹ. குருபியஸ் தத்குருபியஸ்ச நமோ வாக்கமதீமஹி வ்ருணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம் பதி. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக விஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவாந்யாம் கோதாம் அனன்ய சரண சரணம் ப்ரபத்யே. நம சர்வேபியஹ. கோதாவச்சசுதா இத்தியாக்கியே உபன்யாசே திருப்பாவை இத்தியாக்கியஸ்ய பிரபந்தஸ்ய உபன்யாசே அத்யதன பத்யம் பவதி கரவைகள் பின் சென்று இத்தியாரம்பியமானம் அஷ்டாவிம்சதிதம பத்யம். சப்தவிம்சதிதம பத்தியேன கூடாரி வெல்லும் சீர் கோவிந்தேதி ஆரம்பியமானேன பத்தியேன கூடியிருந்து குளிர்ந்தேலோ நம்பாவா இதிஹி பிரார்த்தித்தம். கூடியிருந்து குளிர்ந்து கோபி விசேஷ அனுபவ பிரம்மானுபவ யாச்சியதே. வஸ்துதஹ ப்ரஹ்மானுபவ சாக்ஷாத் து ஸ்ரீவைகுண்டே லப்யதே முக்தைஹி ஏவம் நித்யசூரிபிஹி ப்ராப்யதே லப்யதே. கிந்து கோபகன்யாஹ அத்ராபி அத்ரைவ தத் சதிருஷம் அனுபவம் யாச்சாமஹே அத்ரைவ கூடியிருந்து பவதா சஹ சம்ஸ்லேஷேன சச அனுபவ அத்ரைவ சித்தியேத இதி பிரார்த்தனா. பிரார்த்தனா ஹி த்வேதா பவதி அத்ர கோபகன்யாஹ ஜகதஹ க்ருதே பரை இதி வ்ரதஸ்ய உபகரணானி யாசந்தே கிந்து ஆத்மானம் ஆத்மனஹ ஆத்மனாம் கிருதே பிரம்ம அனுபவ சயேவ பரை கைங்கரியம் ததேவ. தரி பகவான் ஏவம் பிருஷ்டவான் சியாத் பவத்பிஹி பிரம்ம அனுபவ யாச்சதே பிரார்த்தியதே கிந்து கோவா உபாயஹ அனுஷ்டிதஹ. உபநிஷத்சு பவதி அதவா பவந்தி உபாய விசேஷாஹ சாஸ்திரேஷு அஸ்தி இதி மன்யந்தே சாதவஹ பாகவதோத்தமாஹ. கோவா உபாயஹ யுஷ்மாபிஹி அனுஷ்டிதா இதி பிருஷ்டே தஸ்ய சமாதானமிவ பவதி ஏதத் பத்யம். பத்யம் தாவத் கரவைகள் பின்சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய் குலத்து உந்தன்னை பிறவிபிறந்தனை புண்ணியம் யாவுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோ நுறவேல் நமக்கிங் குழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனவும் சீறி அழுதே இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய் கரவைகள் பெண் சென்று காணும் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு இங்குழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் அடையலோ அன்பாவாய். ஸ்ரீ வராக ராம கிருஷ்ண அவதாரேஷு யத் பிரதிஷ்ருதம் பகவதா ஏ மயி சரணாகதிம் அனுசரந்தி சரணாகதிம் குர்வந்தி தான் அகம் ரக்ஷாமி ரக்ஷிஷ்யாமி தசைவ சாரஹ சாரபூதம் இதம் ச பத்யம் இதி ஆச்சாரியாக மன்யந்தே. சரணாகதேஹ கிருதே யஹ பாவஹ பவிதவ்யஹ சஹ அனேன பத்யேன சூச்யதே இதி. பிரபத்திர்ஹி சரணாகதிர்ஹி கர்ம ஞான பக்தி யோகான் கர்த்தும் ஏன சக்னுவந்தி ஏன பாரயந்தி தைஹி அனுஷ்டியதே இதி. வயம் ததைவ ஷிணு கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தன்பம் கவாம் பிருஷ்டதஹ வயம் அனுதினம் கச்சாமஹ எத்ர எத்ர தாஹா தே ச கச்சந்தி தத்ர வயமபி யாஸ்யாமஹ தேஷாம் அன்னபானாதிகம் அன்னபானாதிகஸ்ய கிருதே. யதி வயம் ஆத்மனாம் அனுஷ்டானம் கர்த்தும் உத்யுக்தாஹ தரிஹி காஹ பாலயித்தும் கதம் சக்னுமஹ பிரதிக்ஷணம் தேஷாம் பாலனம் கிரியதே அஸ்மாபிஹ அத அஸ்மாகம் விசிஷ்ய ந கிமபி அனுஷ்டானம் வர்த்ததே. தேஷாம் அதவா தாசாம் பிருஷ்டதஹ கத்வா யத்ர குத்ராபி அன்னம் லப்யேத தத்வயம் காதாமஹ கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் வனம் கச்சாமஹ ந அஸ்மாபிஹி விசேஷ நியமாக பால்யந்தே காதனார்த்தம் போஜனார்த்தம் க்ஷுதா யதா ஜாயதே ததைவ அஸ்மாபிஹி காத்யதே இதி. அறிவுண்டுமில்லாத ஆய்குலத்து அஸ்மாபிஹி ஞானம் கிமபி ந வித்யதே. ஞானம் இது சேத் ஆச்சாரஸ்ய வா சாஸ்திரஸ்ய வா நைவ வித்யதே கோவா உபாயஹ எது த்வயா உச்யதே கர்மயோகஹ ஞானயோகஹ பக்தியோகஹ வயம் து நைவ ஜானீமஹ யதோ ஹி கோ கோரக்ஷணம் கோ சம்ரக்ஷணமேவ வயம் ஜானீமஹ. வஸ்துதஹ அத்ய கோ சம்ரக்ஷணே ஏஷா ஏவ சமஸ்யா. கோபாலாஹ நைவ வித்யந்தே சர்வேபி உத்கிருஷ்ட கர்ம இது கிமபி மத்வா கோ சம்ரக்ஷணம் த்யஜ்யந்தி கோபாலாஹ நைவ வித்யந்தே அஸ்மாபிரபி பகவான் கோ சம்ரக்ஷணம் சாலயதி சாலயன் அஸ்தி. சமஸ்யா இயமேவ கர்மகராக நைவ லப்யந்தே अस्तु तत् अत्र तु वयं गोपकन्याः गोपाः गोसंरक्षणमेव गोपालनमेव अस्माकं प्रधानं कर्म अत एव अस्माकं कृते न किमपि अनुष्ठानं विद्यते अत एव அறிவில்லாத அறிவொன்றுமில்லாத அறிவில்லை அறிவொன்றில்லை அறிவொன்றுமில்லை அறிவொன்றுமில்லாத ஞானம் நைவ நைவ பவதி இது பாவக கிந்து அஸ்மாக்கம் பரமபாகியம் ஏவம் பவதி ஆய்குலத்து உந்தன்னை த்வமேவ ஏதத் குலம் சித்வா அஸ்மின் குலே அவதாரம் கிருத்தவான். ஹே தேவாதிதேவ ஸ்ரீமன் நாராயண, நித்ய சூரிபிஹி முக்தைஹி அனுபூயமான த்வம் சாக்ஷாத் அத்ர ஆகதஹ. ஏதத்து அஸ்மாகம் கிருதே ஏவ வயம் மன்யாமஹே. ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். அஸ்மாக்கம் அஸ்தி அர்ஜிதானி புண்ணியானி புண்ணிய விசேஷானி யைஹி த்வமேவ சாட்சாத் அத்ர அஸ்மாசு ஆகத. புண்ணியம் யாமுடையோம். ஏச்ச மகானுபாவாக பூர்வம் அபவன் தே கலு த்வத்ஸ்தானம் ஆகத்ய த்வாம் வந்திதவந்தஹ. அயந்து பாக்யசாலினஹ யதோஹி த்வமேவ சாக்ஷாத் அஸ்மாகம் ஸ்தானம் ஆகதவான். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. புனஹ கோவிந்த நாம ஸ்ரூயதே. த்ரிவாரம் பவதி கோவிந்த நாம. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. இற்றை பரகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா இது ஆயாதி. அனந்தரம் கோவிந்த சப்தஸ்ய அர்த்தம் வயம் திருஷ்டவந்த பூர்வம். கீதா கங்கா ச காயத்ரி கோவிந்தேதி ஹிருதிஸ்திதே சதுர்ககார சம்யுக்தே புனர்ஜன்ம ந வித்யதே இது மகாபாரதே கிமபி வச்சனம் அஸ்தி. ககாரேண ஆரம்பியமானம் பதச்சதுஷ்டயம் வர்த்தது. கீதா ஏகா, கங்கா அன்யா, காயத்ரி புனஹ அன்யா, ததந்திரம் கோவிந்த இதி. கீதா கீ க, கங்கா ககாரஹ, காயத்ரி ககாரஹ, கோவிந்த அபி ககாரஹ இதி. ததனந்தரம் சங்கராச்சாரியாஹ அபி அத்வைத மத ஸ்தாபகாஹ தேபி கோவிந்த நாம ஏவ ஸ்வீகுர்வந்தி பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதே இதி. அதேவ கோவிந்த நாம்னஹ மஹிமா நஸ்மாபிஹி மாதும் சக்யம். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா பரஞ்சுடர் இதி ஸ்துவந்தி ஆழ்வார் மகாபாகாஹ. ஆதியன் சோதி உருவை இங்கு வைத்து அங்கு வைத்து இங்கு பிறந்த இது ஸ்துவந்தி ஷடகோப மகாமுனிய. யதிபி பகவான் சுத்த சத்வமய தஸ்ய கர்ம ந வித்யதே யதா அஸ்மாகம் பவதி. யதி பகவான் பரமபதம் பரித்தியஜ்ய அத்ர ஆகதவான் தரிஹி கோபி தோஷஹ வர்த்ததே வா தஸ்மின். குறை இத்தியுக்தே தோஷஹ. பாபகர்மாணி ஆச்சரித்தவான் வா அதேவ அத்ர ஜாதஹ அஸ்மாசு இதி சிந்தியதே சேத் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா அபகத பாப்மா எதத் சர்வம் ஸ்ருத்யா யத்யத் சூச்யதே ஆத்மனஹ லக்ஷணம் அதுவா குணாஹ தற்சர்வம் பகவதி ஏவ நிஷ்காரணம் அன்வேதி. உந்தன்னோடு உறவேல் குறையொன்றுமில்லாது கோவிந்தா. உந்தன்னோடு உறவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாது. அஸ்மாகம் யஹ சம்பந்தஹ பந்தஹ பந்துதா வித்யதே சாச பந்துதா நைவ த்யக்தும் ஷக்ய ந அஸ்மாபிரபி ந த்வயாபி. அஸ்மான் வினா த்வம் நைவ பவிதும் அர்ஹதி, த்வயா வினா வயம் ந பவிதும் அர்ஹாமஹ இதி. யதோஹி ஏஷ சம்பந்தஹ சரீராத்ம பாவஹ தாதிஷஹ. இன்றாக நாளையேயாக இனி சிறிது நின்றாக நின்னருள் என்பாலது. நன்றாக நான் உன்னை என்று இளேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை என்று இலை இத்தி வதந்தி திருமழிசை ஆழ்வார் மகாபாகாக நான்முகன் திருவந்தாதி இத்தியஸ்மின் பிரபந்தே. நான் உன்னை என்று இளேன் கண்டாய் நாரணனே, போ நாராயண அகம் நைவ அஸ்மி துவயாவினா ததைவ, நீ என்னை என்று இலை இதஸ்மின் விஷயே சுவாரஸ்யம் கிஞ்சன வர்த்ததே, அனந்தரம் வதாமி. அறியாத பிள்ளைகளோ வயம் பாலிகாக அக்ஞாக சங்குச்சித ஞானாக, அதையேவ குறையொன்றுமில்லாத கோவிந்த துவம் ததாபி அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும். அஸ்மாக்கம் புத்தௌ சம்யக் ந திஷ்டதி யத் த்வம் பரமாத்மா இதி. அஸ்மாசு ஆகதஹ அதேவ அஸ்மத் சதிஷஹ இத்யேவ புத்திஹி ஆயாதி. அதேவ த்வாம் ஹே கிருஷ்ண ஹே கோபால இதி ஏவம் த்வாம் ஆஹூதவத்யஹ. யதா அர்ஜுனஹ விலபதி கீதாயாம் சக்ஹேதி மத்வா அசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மஹிமானந்த்வவேதம் மயா பிரமாதா பிரணயேனவாபி. பிரணயேன பிரமாதாத்வா அபி த்வாம் ஏவம் ஆஹூதவான் கலு அஹம் இதி அர்ஜுனஹ விலபதி பகவதஹ விஷுரூப தர்ஷனானந்தரம் அதவா தஸ்ய மஹிமானம் யாத்வா. அயமபி அர்ஜுன சதுஷஹ ஏவ சதுஷாஹ ஏவ இறைவா இறைவா இதி ஸ்வாமி இத்யஸ்ய பரியாய பதம். வயம் தவ சேஷபூதாஹ, வயம் தாசபூதாஹ, த்வம் ச அஸ்மாகம் ஸ்வாமி. இறைவா நீ தாராய் பரை, ஹே கருணாமூர்த்தே பரை கைங்கரியாக்கிய புருஷார்த்தம் யச்ச வயச்ச இதி பாவஹ. அத்ர பிரபத்தேஹே விஸ்தரணம் கிரியதே, பிரபத்யாக்கிய சாஸ்திரஸ்ய விஸ்திருதிஹி பவதி இதி மன்யந்தே ஆச்சாரியாஹ. தத் ஆச்சாரியமுகேனேவ சம்யக் ஞாதவ்யம், ததாபி சங்கிருஹ்ய கிமபி உச்யதே. பிரபத்திர்நாம ஷடங்கயோகஹ, ஆனுகூல்யஸ்ய சங்கல்பஹ, ப்ராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதி இதி விஸ்வாஸஹ, கோப்திருத்வ வர்ணனம் ததா ஆத்மநிக்ஷேபஹ அதவா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா ஷரணாகதிஹி இதி அஹிர்புண்ய சம்ஹிதாயாம் வர்த்ததே வசனம். பிரபத்திஸ்தாவத் ஷரணாகதிஹி, ஷரணாகதேஹே அபரம் நாம பிரபத்திஹி. சாச பிரபத்திஹி ஆச்சாரிய முகேன கர்த்தவ்யா பவதி, தஸ்யாபி பிரக்ரியா வர்த்ததே. ஆச்சாரியம் பிராப்ய சம்யக் ஞானம் லப்த்வா ததனந்தரம் ஆச்சாரிய த்வாரா இவ கர்த்தவ்யா பிரபத்திஹி. தஸ்ய பிரப்ரதமம் பவதி கார்பண்யம், கார்பண்யம் தாவத் அஹோ நமயா சக்யம் சம்சார சாகரம் தர்த்தும் பாரயிதும் அஹம் கிமபி ந ஜானாமி, மயா கர்ம ஞானம் ந ஞாயதே ஞான கர்ம யோகம் ந ஜாயத்தே, ஞான யோகம் ஞாயத்தே, பக்தி யோகம் ந ஞாயத்தே, நைவ ஞாயத்தே இதி ஏதவன் மாத்திரம் ஞானஸ்ய உற்பாதனம் சியாத் ததாபி கர்த்தும் ந சக்னோமி அஹம், ந ஜானாமி ந சக்னோமி, மம தூ கதிர் நாஸ்தி, அந்யா கதிர் நாஸ்தி, பகவானிவ சாச்ச கதிஹி இதி தச்ச பாவம், தச்ச பாவஹ கார்பண்யம் இதி. ததனந்தரம் ஹே பகவன் மாம் ரக்ஷ, தவ வச்சனம் கரிஷ்யே, யத்வயா வர்ஜிதம் தன்னைவ கரிஷ்யே, த்வம்மே கோபாயிதா, த்வம் மாம் ரக்ஷ, த்வயி விஸ்வாசஹ, மகாவிஸ்வாசஹ வர்த்ததே மம, யத் த்வம் நிச்சயேன மாம் ரக்ஷிஷ்யதி, ரக்ஷிஷ்யசி இதி. அஸ்மாகம் பாக்யம் யத் ச சம்பந்தஹ, சச்ச சம்பந்தஹ ஷரீராத்ம பாவஹ, யஹ சம்பந்தஹ த்யக்தும் நைவ சக்யஹ, ததேவ சயேவ அஸ்மாகம் புண்ணிய விசேஷஹ, அதயேவ த்வம் அஸ்மான் ரக்ஷ இதி. அது பூர்வம் உக்தம், பூர்வம் உக்தம் எது அனந்தரம் உச்சியதே இதி, நீ என்று நான் இலை, நீ என்ன என்று இலை, நான் உன்னை என்று இளையன் கண்டாய் நாரணனே, நீ என்ன என்று இலை இதி. தத் சந்தர்ப்பே ரைதாஸ் இதி பரம பக்தாக ஆசன், தேஷாம் வச்சனம் அத்த கிரந்தே லபியதே, பிரபுஜி துமு சந்தன் ஹமுபானி இதி. ஹே பகவன், ஹே பகவன், துவம் சந்தன ரக்ஷஹ, சந்தன காஷ்டா, வயம் தூ ஜலமிவ, எதி ஜலேன மிஷ்ரணம் ந பவதி சந்தனஸ்ய, தரிஹி சந்தனம் தாவத்து உபயோகாய நைவ பவதி, தரிஹி சந்தனஸ்ய உபயோகஹ பவிதவ்யம் சேத் ஜலேன சஹ மிஷ்ரணம் ஆவஷ்யகம். வர்த்தந்தாம் த்வயி கல்யாண குணாஹ அநேகே, கிந்து வயம் எதி வயம் ந பவிஷ்யாமஹ, தர்ஹி தவ தயாயாஹ கிம் வா காரியம், தவ கருணாயாஹ கிம் வா காரியம். அதயேவ யத்யபி வயம் ஞானஹீனாஹ அனுஷ்டானஹீனாஹ, ததாபி அஸ்மாகம் கிருதேவ தவ அஸ்தித்வம், தவ கல்யாண குணானாமபி அஸ்தித்வம் இதிஹி பகு சம்யக் ரூபேன உச்சியதே தைஹி. ததேவ அஸ்மாகம் சம்பிரதாயே அபி லப்யதே நாலாயிர திவ்ய பிரபந்தாக்கிய உக்திஷு. புனஹ உச்சியதே யத் தன்யாஹ வயம், யதோ ஹி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயே யே ஜாதாஹ திராவிட பாஷாம் யே ச ஜானந்தி நாலாயிர திவ்ய பிரபந்தம் இதி கிமபி அஸ்தி இதி யே ஜானந்தி ஷ்ருண்வந்தி அர்த்தம் அனுபவந்தி தே தன்யதமாஹ. எதாவது பர்யந்தம் நைவ ஞாயத்தை சேத் அத்ய ஜானீமஹ, திராவிட பாஷாமபி பட்டாமஹ, விசேஷத நாலாயிர திவ்ய பிரபந்தம் தஸ்ய அத்யயனம் குர்மஹ ஆச்சாரியைஹி ஆச்சாரியேப்யஹ, தேஷாம் அர்த்தஸ்ய அனுபவம் அபி பிராப்ஸ்யாம இதி உக்த்வா விரமாமி. ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹ.